பார்க்கிறேன், தேடி பார்க்கிறேன், இன் மண்ணில் இல்லையே. தாய்ப்பாலறியா ஒரு பிள்ளையா தினம் ஏங்கினேன், என் தெய்வம் இல்லையே. பூமிக்கு தாயும் இல்லை அதனால் நானும் புவியானே. அந்த காற்றுக்கு அன்னை யாரும் இல்லை அதனால் காற்றானே. சிரிப்புக்கு முத்தம் வழிந்தோடும் அதுதான்